கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரம்மீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 75 தாமோதரன் வரலாறு என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கண்ணனுடைய அற்புத லீலைகளை பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். கண்ணபிரான் அவதரித்த அழகு, கோகுலம் சென்ற வரலாறு, பூதனா சம்ஹாரம், சகடாசுரவதம், கர்கர் வந்து அவனுக்கு திருநாமம் இட்டது, இது பர்யந்தம் வரலாறுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். இதற்கு மேலே குழந்தைகள் கண்ணனும் பலராமனும் கொஞ்சம் வளர்ந்தார்கள். வளர வளர விஷமங்களும் வளர்ந்தது. மாட்டு கொட்டாய்க்குள்ள பூந்து மாடுகளினுடைய வாலை பிடிச்சு இழுப்பார்களாம் இவர்கள் ரெண்டு பேரும். மாடு கத்தின உடனே கோபர்கள்லாம் ஓடி வந்தா கண்ணுக்குட்டி கொட்டாய்க்கு ஓடி போயிடுவார்களாம். அங்க இருக்கிற கண்ணுக்குட்டியினுடைய வாலையெல்லாம் பிடிச்சு இழுப்பார்கள். சாணி மண்ணு இதெல்லாம் எடுத்து உடம்புல பூசிக்கொள்வார்களாம். இப்படியாக கோப பாலகர்களோட அழகா ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு வந்தது. அந்த சமயம் ஒரு ஆச்சரியமான வரலாறு நடந்தது. எல்லா மகரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட்டு அனுபவிப்பார்கள். அது என்ன வரலாறு அப்படின்னு கேட்டா, கண்ணனை உரலிலே கட்டின வரலாறு. கண்ணனை எதுக்கு உரல்ல கட்டினா யசோதை அப்படின்னு கேட்டா, பல புராணங்கள் பல கோணங்கள்ல சொல்றது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இந்த மாதிரி காளிகளை கன்றுகளை கண்ணபிரான் துன்புறுத்தினான். துன்புறுத்தினான்னா என்ன, விஷமத்துல விளையாட்டுல அவர்களுக்கு சிறிய தொந்தரவை ஏற்படுத்தினான். அதுவும் ஒரு ரசம்தான். அந்த பசுக்களும் அதை அனுபவித்து சந்தோஷம்தான் பட்டன. இருந்தாலும் கண்ணுக்கு விஷமம் போல தெரியறதே, இப்படி விஷமக்கார குழந்தைக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சு உரலிலே கட்டினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த வரலாற இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றார், டெவலப் பண்ணி சொல்றார் சுக மகரிஷி. பராசரர் அழகா ஒரு கோணம் காண்பிப்பார், ரொம்ப கிறிஸ்பா சொல்லுவார் ஒரு வரலாறு. அதிலேந்து பல ரசங்களை எடுத்து இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபாவியமாக சொல்லுவார் சுக மகரிஷி. பராசரனுடைய திருவுள்ளத்தை ஒட்டியே இந்த வார்த்தைகள் வருகின்றன. அதனால சுகபிரம்ம மகரிஷி எடுத்துண்ட அனுபவத்தையும் கொஞ்சம் எடுத்துண்டு இந்த இடத்தில் நாம் ரசிப்போம். என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, ஒரு சமயம் கண்ணன் யசோதை கிட்டக்க பால் கேட்டு அழ, யசோதையும் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்தாளாம். பாலை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ தயிர் கடைஞ்சுன்னு இருந்தா. தயிர் கடையறத்தை விட்டுட்டு குழந்தைக்கு வந்து பாலை கொடுத்தா. பாலை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அடுப்புல பாலை வச்சுட்டு வந்திருக்கா, அது ஞாபகம் வந்துடுத்து. அடாடா பால் பொங்கி போயிடுமே அப்படின்னு நினைச்சுண்டு அப்படியே மடியில இருந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு அடுப்புல ஏறி இருக்கிற பாலை இறக்கி வைக்க உள்ளே போய்விட்டாள் யசோதை. இப்படி போன உடனே கண்ணனுக்கு கோபம் வந்து கொடுத்தான். இப்படி பாதி பால் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த அனுபவத்துக்கு தொந்தரவு ஏற்பட்டுடுத்தே அப்படின்னு கோபம் கொண்ட கண்ணன் என்ன பண்ணினான், அந்த தயிர் பானை கிட்டக்க போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த பானைய உடைச்சி தயிரெல்லாம் கீழே சிந்துட்டான். தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கா யசோதை, அதனால தயிர் மேல மொதந்துன்றதுதான் வெண்ணெய். அந்த வெண்ணைய முதல்லயே பத்திரப்படுத்தி வச்சுட்டான். பத்திரமா எடுத்து வச்சுட்டு தயிர் பானை உடைச்சுட்டு உடச்சுட்டு அம்மா வந்து பிடிச்சுட போறாளே அப்படிங்கிற பயத்துல அப்படியே குடுகுடுகுடுன்னு ஓடினானாம். தயிர் வெள்ளமா கிடக்கிறது, அந்த தயிர்ல காலை வச்சு குழந்தை ஓடி போயிருக்கு, அதனால அந்த காலடி தடங்கள் எல்லாம் தயிராகவே வெள்ளவெள்ளேன்னு இருக்கான். இப்படி குழந்தை கண்ணனுடைய பிஞ்சு கால்கள் தயிரில தோஞ்சி சிறு பதங்களாக இட்டு சின்னஞ்சிறு பதங்களாக அங்க சேவை சாதிக்கிறது. இந்த வரலாற மனசுல கொண்டுதான் இன்னைக்கும் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கண்ணன் கால போடுறது மாவு கோலத்தால, வெள்ளை நிற கோலத்தால அப்படின்னு வழக்கம் வந்திருக்கிறது. இப்படி குழந்தை கொல்லப்புறம் ஓடி போச்சு. திரும்பி வந்த யசோதை எல்லா மக்களத்தையும் பார்த்தா, அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே அப்படின்னு அந்த மோர் இருந்த குடத்தை உருட்டி விட்டு உடச்சி வச்சு இப்படி அமக்களம் பண்ணிட்டு எங்க போயிட்டான் இந்த குழந்தை அப்படின்னு போய் பார்த்தா அவளுக்குதான் வழி தெரியறதே. கண் முன்னாடி கண்ணன் போன அந்த பாத சின்னங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை பின்தொடர்ந்து போனால் கொல்லைப்புறத்துல குழந்தை கண்ணன் ஒரு பொத்த உரலின் மீது உட்கார்ந்திருந்தானான். கையில வெண்ணைய வச்சுண்டு அவனும் பாதி வெண்ணைய சாப்பிடுறான், மீதிய குரங்குகளுக்கு வேற கொடுக்கறான். பார்த்தா யசோத இவனுடைய அமக்களத்தை எப்படியாவது அடக்கி ஆக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு அதே பொத்த உரல்ல இந்த குழந்தைய கட்டி வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறா. கட்டுறதுக்காக கயரை எடுத்தாளாம். பார்த்தா கயறு ரொம்ப சின்னதா இருக்கு, சிறு தாம்பா இருக்கு. அந்த சிறு தாம்புகள் நிறைய இருக்கானா, அதனால ஒரு ஒரு தாம்பையா எடுத்து இன்னொரு தாம்போட முடிச்சு போட்டு அந்த நுண் சிறு தாம்புகளை கொண்டு ஒரு பெரிய தாமத்தை கயிறை உருவாக்கினாள் இந்த யசோதை. அந்த கயிறை உருவாக்கி உரல்ல வச்சு குழந்தைய முன்னாடி நிறுத்தி வச்சு இப்படி கட்டுன்ன பாக்கறா. ஆனா கட்ட முடியல, ஏன்னா ரெண்டு அங்குலம் குறையறதான் கயிறு. சரி, இன்னொரு விட்டு கயிறு இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த கயிற்றை எடுத்து இந்த கயிறோட சேர்த்து கட்டி திருப்பி கட்ட பார்த்தா திருப்பி ரெண்டு அங்குலம் கேப் இருக்கு. இப்படியே எத்தனை சிறு தாம்புகளை கொண்டு கொண்டு கொண்டு கட்டினாலும் அந்த ரெண்டு அங்குலம் இடைவெளி மாத்திரம் குறையாமல் இருந்துட்டே இருந்தான். அப்போதான் யசோதை எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணி, எம்பெருமானே என்னை நீ கட்ட விடமாட்டியோ அப்படின்னு அன்புடன் கேட்க அந்த அன்புக்கு இறங்கினான் எம்பெருமான். கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக ஆனான் அப்படின்னு அற்புதமான வரலாறை சொல்லுகிறார்கள். இந்த வரலாற ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கார்கள் அப்படின்னு கேட்டா, பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்னுவார் நம்மாழ்வார். எல்லாருக்கும் பெரிய வித்தகனாக அறிய முடியாதவனாக இருக்கும் இவன் பக்தி உடையவர்களுக்கு எளியவனாக இருக்கானே, இணைந்திருந்தேங்கிய எளிவே எப்பேற்பட்ட ஒரு சௌலபியம் அப்படின்னு பாடி எம்பெருமான் உரலிலே கட்டுண்ட இந்த வரலாறை நினைச்சு 6 மாதங்கள் மூர்ச்சித்து கிடந்தாராம். பொய்கை ஆழ்வார் சொல்லுவார், ஐயும் உலகெல்லாம் யானேயும் அல்லேன் பொறிகொள் சிறை உணமூர்ந்தாய் வெறி கமழும் காம்பே மென் தோழி கடை வெண்ணை உண்டாயை தாம்பே கொண்டார்த்த தழும்பு. இப்படி கடைந்தெடுத்த வெண்ணையை உண்ட உன்னை ஒரு தாமத்தினாலே கட்டுண்ண பண்ணினாளே அவள், அவளுக்கு நீ இறங்கினாயே, எப்பேற்பட்ட நீ இறங்கினாய். இந்த உலகெல்லாம் சேர்ந்து உன்னை அறிய முடியாமல் இருக்கக்கூடிய நீ, உலகையெல்லாம் உண்டு கொண்டு உன்னுள்ளே வைத்திருக்கும் நீ, இந்த ஆய்ச்சிக்கு இறங்கி இப்படி கட்டுண்டிருந்தாயே அப்படின்னு அனுபவித்து பாடுகிறார்கள். இப்படி கட்டுண்ண பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாளாம் யசோதை. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான் அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசர மகர்ஷி. என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, யதி சக்னோஷி கச்சத்வம் அதி சஞ்சல சேஷ்டிதா அப்படிங்கிறா. உன்னால முடிஞ்சா இங்கேந்து கிளம்பி போடா சஞ்சலமுடையவனே, ரொம்ப விஷம சேஷ்டிதங்களை உடையவனே அப்படின்னு பார்த்து சொன்னாலாம் யசோத. வெறும கட்டிட்டு மட்டும் போல, உன்னால முடிஞ்சத இனி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற போனாள் அப்படின்னு ரசமா அனுபவிக்கிறார் பராசர மகர்ஷி. எதுக்காக இப்படி சொல்லிட்டு போறான்னா, இந்த இடத்துல எம்பெருமான் அவளுக்கு செய்த அனுகிரகத்தை ஒழிச்சு வச்சிருக்கார். முதல்ல என்ன ஆயிடுத்து, இந்த கயிறுகளை வச்சுண்டு அவனால கட்ட முடியல இவளால அப்படின்ன உடனே அவளுக்கு ரொம்ப சோர்வு வந்துடுத்து. அப்புறம் அவன் கிட்டக்க பிரார்த்திச்ச உடனே கட்டுண்டுட்டானே, அப்போ இவளுக்கு கொஞ்சூண்டு சம்சயம் ஏற்படுற மாதிரி ஆயிடுத்தான். இவன் யாரு, இப்படி இவன் கிட்டக்க பிரார்த்திச்ச உடனே காரியம் நடந்துடுத்தே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாளாம். அப்புறம் ஒரு சிரிப்பு சிரிச்சானாம் கண்ணன் இந்த யசோதையை பார்த்து. அதுல எல்லாம் மறந்து போய், ஆஹா இவன் நம்ம குழந்தை, நம்மளாக்கும் இவனை கட்டி இருக்கோம், இப்ப கட்டி ஆயிடுச்சு, இனி இவனால என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் அப்படின்னு கண்ணன் தன்னுடைய சௌலபியத்தை பூர்த்தியா யசோதை கிட்ட காண்பிச்சு துளி கூட அவளுக்கு அந்த பரத்வத்தை பத்தி தெரிய வச்சதை மறக்கடித்தான் அப்படிங்கறதை உணர்த்த இந்த இடத்துல இந்த பதத்தை போட்டிருக்கார் மகரிஷி. இப்படி சொல்லிட்டு அவ உள்ள கிளம்பி போயிட்டா. எம்பெருமான் பார்த்தான் இவனுக்கு ஒரு காரியம் இருக்கு. அந்த கொல்லபுரத்துல ரெண்டு மருத மரங்கள் இருக்கு, யமளார்ஜுனர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அர்ஜுன மரம்னா மருத மரம், யமள அப்படின்னா பேர் அப்படின்னு அர்த்தம், இரட்டை அப்படின்னு அர்த்தம். அந்த இரட்டை மருத மரங்கள் யமளார்ஜுன விருட்சங்கள் அந்த இடத்துல இருக்கு. அந்த விருட்சங்களுக்கு ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்கணும் எம்பெருமான். அதுக்காக போனான், இந்த உரலை பின்னாடி இழுத்துண்டே போனான். இழுத்துண்டே போனவன் அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவுல இவன் போயிட்டான் தவழ்ந்துண்டு. இவனால போக முடிஞ்சது, இவன் சின்னதா இருக்கான், ஆனா அந்த உரலால வர முடியலையா. அந்த குழந்தைக்கு அந்த உரலை இப்படி திருப்பி வச்சு அழிச்சுட்டு போகணும், தன்னுடைய உடம்புக்கு பேரல அந்த உரலை வச்சு அழிச்சுட்டு போகணும்னு தெரியலையாம் பாவம். அதனால என்ன பண்ணிட்டு அப்படியே அந்த உரலை ஒரு இழுத்துது. அப்படி இழுத்ததுல அந்த ரெண்டு மரங்களும் அப்படியே சாஞ்சு விடுத்தான். சாஞ்ச உடனே அற்புதமா அங்கேருந்து ரெண்டு ஆத்மாக்கள் வெளியில போறது. இவா யாரு? இவாதான் குபேரனுடைய பிள்ளைகளான நளகூபரன் மற்றும் மணிகிரீவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். குபேரனுடைய இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரு சமயம் ஆகாச கங்கையில விஹாரம் பண்ணிட்டு இருந்தார்களாம் அவர்களுடைய மகிஷிமார்களோட. இப்படி விஹாரம் பண்ணிட்டு இருக்கிறச்சே வஸ்திரம் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தார்களாம். அப்ப நாரத பகவான் அந்த வழியா போனார். அவர் வரார் அப்படின்னு எச்சரிக்கை சொன்னார்கள் இந்த பெண்கள். இருந்தாலும் அவரை கண்டுக்காமல் மரியாதை செலுத்தாமல் அப்படியே இருந்தார்களாம் இவர்கள் ரெண்டு பேரும். இப்படி மரம் மாதிரி இருக்கலே, மரமாக நீங்கள் போக வேண்டியது அப்படின்னு சபிச்சார் நாரதர். உடனே இவர்கள் ரெண்டு பேரும் மருத மரங்களாக ஆயிட்டார்களாம். ஆனால் கருணை கொண்டு நாரதர் சொன்னார், கவலை வேண்டாம், எம்பெருமான் கண்ணன் நந்தகோப குமரனாக வருவான், அப்பொழுது உங்களுக்கு நல்ல கதி ஏற்படும்னு சொல்லிட்டு போயிருக்கார். நாரதருடைய வாக்கை இப்ப நிறைவேற்றியாகணும். இந்த நளகூபர மணிகிரீவர்களுக்கு அபயம் அளித்தாகணும், அவர்களுடைய துயரத்திலிருந்து தீர்வை அளித்தாகணும், சாப விமோசனம் செய்தாகணும். அதுக்காக இப்படி லீலை பண்ணி உரலிலே கட்டுண்டு ஒரு ஆய்ச்சி கையாலே கட்டுண்டு இப்பொழுது வந்து அவர்களுக்கு இந்த சாப விமோசனத்தையும் கொடுத்தார் எம்பெருமான். இப்படி அற்புதமா சொன்னார் மகரிஷி. பிராசர மகரிஷி சொல்றார், இந்த யமளார்ஜுனர்களை காப்பாற்றுவதற்காகவே எம்பெருமான் கட்டுண்டான் அப்படிங்கிறார். ஆய்ச்சியான யசோதைக்கு தன்னுடைய சௌலபியத்தை காண்பிக்கவே எம்பெருமான் கட்டுண்டான் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வரலாற்றை பெரியாழ்வார் நமக்கு சொல்லுகிறார். யமளார்ஜுனர்கள் தான் இருந்தார்கள் அந்த இடத்துல, மருதமர வடிவத்துல குபேரன் பிள்ளைகள் தான் இருந்தார்கள் அப்படின்னு பொதுவா எல்லா புராணங்களும் சொல்லுகிறது. ஆனால் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியிலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். கும்மாயத்தொடு வெண்ணெய் விழுங்கி குடத்தயிறு சாய்த்து பருகி பொய் மாய மருதான அசுரரை பொன்று வித்து இன்று நீ வந்தாய் அப்படிங்கிறார். இந்த மருத மரங்கள்ல ரெண்டு அசுரர்கள் இருந்தார்கள், அந்த அசுரர்களை மாய்க்கத்தான் எம்பெருமான் இந்த இடத்துல வந்தான் அப்படின்னு அற்புதமா சொல்லுகிறார். இந்த விஷயத்தை கருதி சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்திலே கண்ணன் சம்ஹரித்த அசுரர்களுடைய லிஸ்ட சொல்லுகிறார். அதுல மருதமரத்தில் இருந்த அசுரர்களும் உண்டு அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். இப்படியாக இந்த அசுரர்களாகிற தொந்தரவிலிருந்தும் தீர்வு கொடுக்க எம்பெருமான் உரலிலே கட்டுண்டான் அப்படின்னு சொல்லுகிறார். இவன் இப்படி உரலிலே கட்டுண்டிருந்து இந்த மருத மரங்கள் சாய்ந்த உடனே பெரிய சத்தமானது ஏற்பட்டுதான். அந்த சத்தம் ஏற்பட்ட உடனே கோபர்கள் எல்லாம் ஓடி வரா உள்ளே இருந்து, நந்தகோபரும் வெளியில போனவர் திரும்பி வந்து விட்டாராம். அப்பேற்பட்டவர் பார்த்தார், இப்படி ரெண்டு மருத மரங்கள் பயங்கரமா கடக்கிறது, எம்பெருமான் கண்ணன் உரல்ல கட்டுண்டு நடுவுல இருக்காராம், எப்படி இருக்கார் அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா பிக்சரைஸ் பண்ணி காண்பிக்கிறார் பராசர மகரிஷி. இந்த இடத்துல கண்ணன் சிரிச்சுன்னு இருந்தாராம். எப்படி சிரிச்சுட்டு இருந்தார்? நவோத்கத அல்பதந்தாம் சூசிதஹாசம் ச பாலகம், புதுசா முளைச்ச சின்ன சின்ன பற்களோட ஒளி வீசும்படியாக அழகா சிரிச்சுட்டு இருந்தார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு அனுபவிக்கிறார். அந்த இடத்துல அப்படியே அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தறார் மகரிஷி. இப்படி இந்த குழந்தைய பார்த்த உடனே யசோதைய கோபிச்சுண்டாராம் நந்தகோபர். இப்படி போய் கட்டுவியோ குழந்தைய அப்படின்னு சொல்லி அந்த கட்டை அவுத்து விட்டார். பார்த்தா அந்த கயிறு இறுக்கிடுத்து குழந்தையினுடைய வயிற்றை. அதனால கயிறு கொண்ட வயிறுடையவனாக ஆனானாம் எம்பெருமான். கயிறுனா தாமம் அர்த்தம், வயிறுனா உதரம் அர்த்தம். இப்படி தாமத்தை உதரத்திலே கொண்ட தாமோதரனாக ஆனான் எம்பெருமான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தாமோதரன் என்றால் கயிறின் தழும்பை வயிற்றிலே உடையவன் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு, தாமம் என்றால் உலகங்கள்னு ஒரு அர்த்தம். அந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய உதரத்திலே கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்படி இருந்த பொழுதிலும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே தாமோதரன் என்றால் கயிற்றை வயிற்றிலே கொண்டவன் என்றே அர்த்தம் என்று ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்கிறார். ஏன்னா எம்பெருமானுடைய இந்த சௌலபியம் தான் நமக்கு உத்தேசியம். அதனால அதை ஒட்டியே இந்த திருநாமம் சௌலபியத்துக்குமே ஏற்பட்ட திருநாமமாக இருக்கட்டும் என்று நினைத்து தாமோதரனான வரலாறை அப்படி கொண்டாடினார் மகரிஷி. தாமோதரனாய் எம்பெருமான் ஆன வரலாறை நாம் கேட்டோமானால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் கட்டுண்ட வரலாற்றை நாம் கேட்டோமானால் நமக்கு சம்சாரமாகிற கட்டு ஒழியும் என்று சொல்லுகிறார். பொதுவா லோகத்துல சாஸ்திரங்கள்ல தத்கிரது நியாயம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது என்னன்னு கேட்டா, எதை நம்ம பார்க்கிறோமோ, எதை நம்ம கேட்கிறோமோ, எதை ஒண்ண பற்றுகிறோமோ அதன்படியே நாம் ஆவோம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஆக அந்த நியாயத்தின்படி இப்போ கட்டுண்ட கண்ணனை பத்தி நாம் நினைத்தோமானால், அல்லது கட்டுண்ட கண்ணனை நாம் பார்த்தோமானால், அல்லது கட்டுண்ட கண்ணனின் கதையை நாம் கேட்டோமானால் நமக்கும் கட்டு ஏற்படும் அப்படின்னு தான் வரணும். ஆனால் அப்படி வரதில்லை. இது எதிர்மாறாக நம்மளுடைய கட்டானது அவிழ்ந்து போகிறது. இந்த வரலாற்றிலேயே நாம் பார்க்கலாம். அந்த யமலார்ஜுனர்கள் அதாவது நலகூப மணிகிரீவர்களுக்கு இருந்த சாபமாகிற கட்டு ஒழிந்தது. இந்த அசுரர்களுக்கு இருந்த அசுரத்தன்மையாகிற கட்டு ஒழிந்தது. அதே போல வரலாறை கேட்கக்கூடிய நமக்கு சம்சார கட்டாகினது போகும் அப்படின்னு சொல்லுகிறார் மகரிஷி. இது எப்படி முரண்பாடாக இருக்கிறது தத்கிரது நியாயத்துக்கு அப்படின்னு பார்த்தார் சுவாமி தேசிகன். உடனே அவருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கவி நயம் தோணிச்சு. யாதவ அபிதேயத்துல சாதிக்கிறார் சுவாமி, இந்த தத்கிரது நியாயத்துக்கு இந்த வரலாற்றை பார்த்த உடனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே ரொம்ப வெக்கம் வந்து கொடுத்தான். அடாடா, இந்த இடத்துல நம்ம செயல்படலையே, நம்ம அப்ளை ஆகலையே இந்த இடத்துல அப்படின்னு நினைச்சு கொடுத்தான் அந்த நியாயம். அதனால இந்த உலகத்துல இனி நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த நகரத்திலேயோ கிராமத்திலேயோ இருந்தா நம்மள எல்லாரும் ஹேளனம் பண்ணுவார்கள். அதனால நம்ம காட்டுக்கு போயிடலாம்னு கிளம்பி போச்சான், அரண்யத்துக்கு கிளம்பி போச்சான். அரண்யத்துக்கு கிளம்பி போச்சு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, அரண்யம்னா இந்த இடத்துல அரண்யகம்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பாகம். அந்த உபனிஷத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுண்டுடுத்து இந்த தத்கிரது நியாயம் என்ன பொருள்னு கேட்டா, தத்கிரது நியாயம் போல பெரிய பெரிய விஷயங்கள், இந்த மாதிரி லாஜிக் பேஸ்ட் டெரிவேஷன்லாம் ரொம்ப பெரியவர்களுக்கு தான். உபனிஷத் வாசி அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு அதையெல்லாம் அனுபவிக்க கூடிய திறல் இருக்கிறவர்களுக்கு தான். ஆனா இந்த கண்ணனுடைய தாமோதரனான வரலாறை ஆழ்வார்கள் எளிதாக பாடினதை கேட்டால் ரொம்ப சுலபமாக நமக்கு நல்ல கதி கிடைச்சிடும், இந்த சம்சார கட்டிலிருந்து நீங்குதல் கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். இப்படி இந்த தாமோதரனாகிற வரலாற்றை கேட்டு நாமும் இந்த சம்சாரமாகிற கட்டிலிருந்து மீண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அடியேன் வைக்கிறேன்.